அடுத்ததாக சோடச மாத்திருகண பூஜை, புஷ்பம் அக்ஷதை போட்டு யந்திரத்தில் பூஜை செய்யப்படும். ஓம் கௌரியை நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சஷ்யை நமஹ, ஓம் மேதாயை நமஹ, ஓம் சாவித்ரியை நமஹ, ஓம் விஜயாயை நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் தேவசேனாயை நமஹ, ஓம் ஸ்வதாயை நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் மாத்ருப்யோ நமஹ, ஓம் லோகமாத்ருப்யோ நமஹ, ஓம் த்ருத்யை நமஹ, ஓம் புஷ்ட்யை நமஹ, ஓம் துஷ்ட்யை நமஹ, ஓம் ஆத்மதேவ்யை நமஹ, ஓம் ஷோடசமாத்ருப்யோ நமஹ. த்யாயாமி, ஆவாகயாமி, ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அக்ஷதை புஷ்பம் சமர்ப்பிக்கவும், அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கிண்ணத்தில் ஜலம் விடவும், பாத்யம் சமர்ப்பயாமி கிண்ணத்தில் ஜலம் விடவும், ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி கிண்ணத்தில் ஜலம் விடவும், ஸ்நாபயாமி என்று சொல்லி புஷ்பத்தை ஜலத்தில் தோய்த்து யந்திரத்தின் மீது தெளிக்கவும், ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஜலத்தை கிண்ணத்தில் விடவும். ஏதே வஸ்திர உத்தரீய கந்த புஷ்ப தூப தீபாதி சகலோபச்சாரார்த்தே அக்ஷதாஹ என்று சொல்லி அக்ஷதை சேர்க்கவும், ஷோடச மாத்ருப்யோ நமஹ கதலீபலம் நிவேதயாமி என்று சொல்லி வாழைப்பழத்தை நிவேதனம் செய்யவும். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத் தேவசவிதஃ ப்ரசுப சத்யம் த்வர்த்தேன பரிஷஞ்சாமி அமிர்தம் பவது பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா யானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா ப்ரஹ்மணே ஸ்வாஹா ப்ரஹ்மணிம ஆத்மா அமிர்தத்வாய.